ಸ್ವಸ್ತಿನಾಂ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸುಧಾಹರಿ ಅಸ್ಮತ್ ಗುರುಪರಂಪರಾಯೇ ನಮಃ. ಇದು ரெண்டு அதிகரணம் ஆச்சு. ஸ்மிருதி விரோதமானது பிரசவனம் பண்ணப்பட்டது. ஸ்மிருதியினால விரோதம் வருதுன்னு கேட்டாக்க அந்த விரோதம் கிடையாது அப்படின்னுட்டு கண்டனம் பண்ணிட்டார். இப்போ தர்க்க விரோதத்தை பத்தி ஆட்சேபிக்கிறார். இதனையும் ஸ்மிருதி சாகிருதமான தர்க்கம் தான், அதனால அதுவும் ஒத்திக்கலாம். அது வந்து உத்தமர் சுவாமி திருவுள்ளம். ஆனால் சுவாமி தேசிக்கணும், இந்த அதிகரணத்திலேருந்து மூணாவது அதிகரணத்திலேருந்து தர்க்க பாதம், தர்க்கத்தினால ஏதாவது கேள்வி வந்ததுன்னாக்கா, தர்க்கத்தை கொண்டு ஆட்சேபம் பண்ணாக்கா, அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் எல்லாம் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கேன். இந்த அதிகரணம் விலக்ஷணத்துவ அதிகரணம் பேரு. இதுல ஒன்பது சூத்திரங்கள் இருக்கு, ஒன்பது சூத்திரங்கள். இந்த ஒன்பது சூத்திரங்களும் ரொம்ப முக்கியமானது. அதுல இது இந்த அதிகரணத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறாவது சூத்திரம் நது திருஷ்டாந்த பாவாதுன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரமானது ரொம்ப சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமானதா சூத்திரம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம சித்தாந்தத்துக்கு தேவையான சரீர லட்சணம், சரீராத்ம பாவம் சொல்லி சரீர லட்சணத்தை சொல்றதுன்றது இந்த அதிகரணத்துலதான். எம்பெருமானார் இந்த அதிகரணத்துல, இந்த விலக்ஷணத்துவ அதிகரணம் பேரு, இந்த அதிகரணத்துல ஆறாவது சூத்திரம் அது திருஷ்டாந்த பாவாதம் சூத்திரம். அந்த சூத்திர பாஷ்யத்துல சரீர லட்சணம் எப்படி இருக்கும், நையாயிகால் சொல்றது, சாங்கியால் சொல்றது, இந்த மாதிரி அவ்வளவா சொல்ற லட்சணங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்துக்கு கொண்டு இல்ல, அனைத்து சித்தாந்தத்துக்கும் எப்படி அன்வயிக்குமோ அந்த மாதிரியாக சரீர லட்சணத்தை சாய்க்கிறதுன்றது இந்த அதிகரணத்துலதான். இந்த அதிகரணத்தினால் சாய்க்கிறது. அதனால இந்த அதிகரணம் ரொம்ப முக்கியமானது இது. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னாக்க, இந்த சரீர லட்சணம் இத்தியாதிகள் எல்லாம் இந்த லட்சணத்துல இந்த அதிகரண சாராவில் சுவாமி சாய்க்கல. இத வந்து இங்க சாய்க்க வேண்டிய பிரமேயம் இல்லை. நியாய சித்தாந்தம் முதலான கிரந்தங்கள்ல அதை பத்தி நன்னா இது பண்ணிட்டார், விளக்கமா சொல்லிட்டார். நியாய சித்தாந்தம் முதலான கிரந்தங்கள்ல அற்புதமா சொல்லி இருக்கிறது. அதனால அங்கேயே பாத்துக்கணும். அதனால இத சொல்லல. சாதாரணமாக என்ன என்ன கேள்விகள் எல்லாம் வருமோ அத சங்கிரகமா இந்த ரெண்டு ஸ்தோதம் இந்த அதிகரணத்துக்கு நம்ம பாஷ்யானுகூலமாக தாராவளி சாய்க்கிறார். அதனால இந்த அதிகரணம் ரொம்ப முக்கியமான அதிகரணம் நமக்கு. ஏன்னா இந்த சரீர லட்சணத்தை சொல்லி ஸ்தாபிக்கிறதுனால இந்த சரீர லட்சணத்துக்கு சுவாமி பாஷ்யகாரர் சாய்ச்சது சுவாரஸ்யம். எஸ்து சேதனத்தே திரவியம் சர்வாத்மனா சுவார்த்தே நியந்தம் தாரயிதம் கிருத்யம் தச்சேடதைக ஸ்வரூபம் ச தது சத்ய சரீரம் இது சரீர லட்சணம் ஆஸ்தேயம் போலதான் இருக்கு. எந்த ஒரு சேதனனுக்கு, ஞானத்தோட கூடின சேதனனுக்கு, ஜீவனுக்கு சர்வ அனைத்து விதத்தினாலையும் தரிக்கப்படுகிறதோ, சேதனனால தரிக்கப்படுகிறதோ, சேதனனால நியமிக்கப்படுகிறதோ, சேதனனுக்கு சேதமாகவே இருக்குமோ அதுதான் சரீர லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டார். இத வச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, லோகத்துல எது எது எதுனா சரீரம்னு சொல்றோமோ அது அத்தனைக்கும் இதை அன்வயிச்சிடும் அப்படின்னு சொல்றக்க. இந்த சரீர லட்சணத்தை வச்சிருந்து நியாய சித்தாந்தத்துல கிட்டத்தட்ட 10-20 பக்கத்துக்கு சுவாமி வந்து பண்றக்க தேசிகன். அப்புறம் நயத்யமணின்னு ஒரு புத்தகம், மேகநாதார் சிவரின்ற ஒரு பண்ணவர், அவர் சுதப்பிரகாசி முன்னாடி காலம், அந்த சுவாமியும் சரீரவாதம்னு ஒண்ணு பண்றக்கார். அதே மாதிரி நியாயகுலிசத்துல அப்பிள்ளார், அவரும் இந்த மாதிரி சரீர லட்சணத்தை வச்சு நியாயகுலிசான்ற கிரந்தத்துல பண்றக்கார். அது பார்த்தடின விஷயம் சொல்றேன் ஒரு வாட்டி, அதெல்லாம் மறந்துடுச்சு. அந்த அது அதிகரணம் வந்து இந்த அதிகரணத்துல சொல்லக்கூடிய சரீர லட்சணம். உத்தமம் சுவாமி அந்த நயத்யமணின்ற புத்தகத்துக்கு பூமிக்கு எழுதுற, அதுல இந்த சரீர லட்சணத்துக்கு நையாயிக ரீத்யா பரிஷ்காரம் எல்லாம் பண்ணி 25 பக்கத்துக்கு மேல லட்சணம் சொல்றேன். அந்த மாதிரியாக இந்த கிரந்தமானது, இந்த சரீர லட்சணமானது ரொம்ப நமக்கு சித்தாந்தத்துக்கு முக்கியமானது. அதை இங்க சொல்ற அதனால இந்த அதிகரணம் ரொம்ப விலட்சணமானது. விலட்சணத்துவ அதிகரணம் பேரு. ஏன் விலட்சணத்துவ அதிகரணம் பேர் வந்ததுன்னா இந்த சூத்திரமே இதான், விலட்சணத்துவார் அத்துததாத்வம் திசப்தாத் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த அதிகரணத்துக்கு விலட்சணத்துவ அதிகரணம் பேர் வந்தது. இதுல சாங்கியன் தான் இதுல வந்து கேள்வி கேட்கிறான். இப்ப சாங்கியன் வந்து என்ன கேட்கிறான், நீ ஸ்மிருதி விரோதத்தை பரிகாரம் பண்ணின, ஆனால் இங்க வந்து தர்க்க விரோதத்தை எப்படி நீ பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சாங்கியம் கேட்கிறான். என்ன தர்க்கம் அப்படின்னா, உலகத்துல வந்து காரியகாரண பாவங்கள்லாம் லோகத்துல பாருங்க, எல்லாமே ஒரே ரூபமா இருக்கிறது தான் இன்னொரு காரியம் உண்டாகிறது. வந்து தாயை போல் சேய், நூலை போல் சீலை அப்படிங்கிறோம். அதாவது ஒரு நூல் இருக்குன்னா அதுக்கு அனுகூலமாக தான் வஸ்திரமா இருக்கும். மண்ணு இருக்கு, அந்த மண்ணுக்கு அனுகூலமாக தான் ஜடம் இருக்கு. தங்கம் இருக்கு, அதுக்கு அனுகூலமாக தான் ஆபரணம் இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால காரணமும் காரியமும் சலக்ஷணமா இருக்கும். சலக்ஷணம் ஒரே மாதிரி ரூபத்தோட இருக்கும். சலக்ஷணம் இங்க சுரூபம்னு இருக்கும், ஒரே சுரூபம்தான். அதை மீறி இருக்காது, அதை மீறி இருக்காது. அதனால நீங்க லோகத்துல எப்படி பார்த்தாலும் சரி அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீ பிரம்ம காரணவாத சொல்ற, நான் பிரதான காரணவாத சொல்றேன். பிரம்ம காரணவாத நீ சொல்ற சமயத்துல வந்து உங்களுக்கு தோஷம் வருது, பிரதான காரணவாதத்துல தோஷம் வராது. ஏன் அப்படின்னாக்கா, பிரதான காரணவாதத்துல அதாவது இந்த பிரபஞ்சமே சத்துரஜித்தமயமான மூணு குணங்களோட ஆனது இந்த பிரபஞ்சம். அந்த மாதிரி பிரகிருதின்றதும் சத்துரஜித்தமயமானதா இருக்குது. அதனால காரியமும் காரணமும் ஒரே மாதிரிதான் அர்த்தம். இத நேத காரணம்ங்கிற அதனாலதான் அன்றைக்கே சொன்ன பாருங்க, எள்ளுல இருந்துதான் என்ன வருது, கல்லுல இருந்து என்ன வராது. ஏன் அப்படின்னா, அந்த திறத்துலதான் என்ன இருக்கு, எள்ளுலதான் என்ன இருக்கு, அதனால எள்ளுலதான் என்ன வரும். ஆகவே காரணம்ன்றது காரியத்தை தன்னகத்தே உடைச்சா இருக்கும். அதாவது காரியம் எப்பொழுதும் காரணத்துல இருக்கு, இருக்கிற வஸ்துதான் வெளில வருதுன்னு நம்ம சொல்றோம். பாஞ்சம் ஏற்கனவே இருக்கு, இருந்து இருக்கவே தான் அதுல இருந்து வருது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றோம், தைல தில தைல பத்து தாரு வன்னி பத்துன்னு ஒண்ணு சொல்றோம். ஒரு மரக்கட்டை இருக்கு, மரம், அந்த மரம் விறகு இருக்கு. ஏன் கல்ல எரிச்சோன்னாக்கா கல்ல வந்து தணல் வரமாட்டேன்றது. ஆனால் ஒரு மரத்தை எரிச்சோம்னாக்க அதுல இருந்து இது வருது, நெருப்பு வருது. யாகம் பண்றாலே யாகம் பண்றதுக்கு அக்னி மதனம் பண்ணுவா, ஆதாரம் அக்னி மதனம் பண்ணிட்டு ஆதாரம் பண்ணி அந்த அக்னி உண்டாக்குவா, அது அரணிக்கட்டைன்னுவா. அரணிக்கட்டைன்னு மரம், மரத்திலேயே அரணிக்கட்டைன்னு ஒரு கட்டை இருக்கு. அந்த கட்டை கிடைக்கிறது தேடி கண்டுபிடிச்சுட்டு வரலாம், யாகி காலெல்லாம் இருக்கா யாகம் பண்ற வரலாம். அந்த கட்டையை என்ன பண்ணுவான்னாக்க, ஒரு மத்து மாதிரி இருக்கும், தயிர் கடையிறமே தயிர் கடையாம இன்னும் பெருசா இருக்கும். அது அடியில ஒரு சின்ன சந்து இருக்கும், சின்ன ஹோல். அந்த ரந்திரத்துல இந்த அரணி கட்டையை நுழைச்சிடுவா, ஃபிட் ஆயிடும். அதை வச்சுட்டு கீழே வந்து பல்லாங்குழி மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல அந்த காலத்துல நம்ம கோபிகாஸ்திரிகள்லாம் நம்ம படிச்சிருக்கோமோ இல்லையோ, கயிறு கிடையிறா வெண்ணெய் கிடையிறான்றவன் அந்த மாதிரி வா, கயிறு இந்த பக்கம் ஒருத்தர் கயிறை திருச்சுருவார், அந்த பக்கம் முடிச்சுருவார், ரெண்டு பேரும் கடைவா கடைச்ச அங்க பாத்துக்கோங்க. அங்க நெருப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு மரம், அது பல்லாங்குழி மாதிரி குழி இருக்கும். அதுல இந்த அரணிக்கட்டியை வச்சுட்டு நானே போய் பண்றேன். அப்படியே அந்த வேகமா வேகமா பண்ற சமயத்துல தீப்பொறி வர ஆரம்பிச்சிடும். அந்த அரணிக்கட்டையில விசேஷம் அது, தீ வர ஆரம்பிச்சிடும். தீ வந்ததுன்னாக்க, நெருப்பொறி வந்ததுன்னாக்க, அதுல அந்த தேங்காய் பஞ்சு அதெல்லாம் கொண்டு போய் வைப்பா, வச்சாலும் பத்திக்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் பத்திக்க ஆரம்பிச்சதுன்னா அதுல வரட்டி இருக்கு பாருங்க, அந்த வரட்டியை எடுத்து வச்சிருவா, வச்சுட்டாங்கனாக்க புகை வர ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சராகிரெல்லாம் போட்டு அதுல நெருப்பு உற்பத்தி ஆகிடும். இது வைதிகமா மந்திர புரஸ்தரமா பண்ணக்கூடியது. அதனால ரொம்ப விசேஷமானது இந்த அக்னிமதனம். அது சொல்ற தாரு வன்னிவத்து, ஏன் வேற எதுலயும் வன்னி இல்ல, நெருப்பு இல்ல, இந்த மரக்கட்டையில தான் இருக்கு. ஏன் என்ன, மரக்கட்டையில இருக்கவே தான் நெருப்பு வந்தது, இல்ல என்ன வராது அப்படின்னுட்டு சிவா சாங்கியால் உதாரிக்கிறார். அதனால காரணத்துல காரியம்ங்கிறது இருக்குது, இருக்கிற காரியமானது நம்ம காரக வியாபாரம் பண்றோம், கையால் அசைக்கிறோம், அத்தை பண்றோம், இத்தை பண்றோம், அதனால வருது அது. அதனால மண்ணில கடமை இருக்கு. ஆகவே எதுல எந்த எதுக்கு எது காரணமா இருக்கோ, எந்த காரணத்துல எந்த வஸ்து இருக்கோ அந்த வஸ்து தான் உற்பத்தி ஆகுது. இதுக்கு பேரு பாலக்ஷண்யம், பலக்ஷணம், சரூபம், சதிருஷம் அப்படின்லாம் அவர் சொல்றார். யாரு, சாங்கியார். இந்த பாலக்ஷண்ய நியமம் இருந்தாதான் காரியகாரண பாவம் வரும். இப்ப பிரம்மகாரணவாதம் சொல்லச்ச, பிரம்மமோ சுத்தமானது, பிரம்மம் சுத்தமானது, அது மாதிரி பிரம்மமானது கல்யாண குங்குலம்னு அறிஞ்சது, அதுக்கு ஹேயமே கிடையாது, அது சத்து சங்கல்பம், சத்து சங்கல்பனா இருக்குது, பிரதஜனா இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லையே, ஏன்னா இது சர்வஜன், சர்வேஸ்வரன், ஹேய பிரச்சனைகன், ஆந்தைக தானன், பிரம்மன் பரமாத்மான்றது. ஆனால் இது இருக்கு பாருங்கோ, இந்த பிரபஞ்சம்ன்றது இது சர்வஜன் கிடையாது, சர்வேஸ்வரன் கிடையாது, பிரச்சனைக்கும் இல்ல, ஹேயமே இது. அது மட்டும் இல்லாம துக்கைக்கு தானம், ஆனந்தைக்கு தானம் இல்ல, துக்கைக்கு தானம். இப்படி இருக்கிறதுனால பரஸ்பர விருத்தமா இருக்கே, சலக்ஷணமே இல்லையே, சாலக்ஷண்யம் இல்லாததுனால எப்படி காரியகாரண பாவம் வரும். அதனால பிரம்மமும் பிரபஞ்சமும் பரஸ்பரம் வேறுபட்டு இருக்கு. அதனால சாலக்ஷண்யம் இல்ல, விலக்ஷணம் தான் இருக்கு. வைலக்ஷண்யம் இருக்கிறதுனால இங்க காரியகாரண பாவம் சொல்லவே முடியாது. இது சொல்ல முடியாததுனால நீ என்ன சொன்னாலும் எப்படி பேசினாலும் இந்த பிரபஞ்சமானது, இந்த பிரபஞ்சமானது பரமாத்மா கிட்டேனு உற்பத்தியாளன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரகிருதின்னு நாங்க சொல்றோமே, பிரதானம் பிரகிருதின்னுட்டு, அது மூணு சத்ரஜஸ்தமம் மயமானது, அது அதுதான் பிரபஞ்சமாக இருக்கு. அதனால அதுல இருந்து இது உற்பத்தியாளன்னு சொல்லிட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் சரியா போயிடுது. ஆகவே இங்க வந்து சாலக்ஷண்யன்றதுதான் மூலமான தர்க்கம் அவ பண்றது. சலக்ஷணமா இருக்கிற வஸ்துக்களுக்குள்ளதான் காரியகாரண பாவம்ன்றது வரும். சலக்ஷணமா இல்லைன்னு காரியகாரண பாவமே வரவே வராது. அதனால இங்க வந்து பிரம்மகாரணவாதம்ன்றது அங்கீகரிக்கவே முடியாது. அதனால பிரதான காரணவாதம் தான் சரி அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமா இருக்கு, சாங்கியனுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதுக்கு அனுமான பிரயோகங்கள் எல்லாம் சொல்றாங்க, அனுமான பிரயோகம் எல்லாம் ஏன் அப்படின்னாக்கா அனுமான பிரயோகம் எல்லாம் சொன்னாதான் இவ வந்து ஜெயிக்க முடியும். அனுமானத்தினால அவ தர்க்கம் இல்லையோ, தர்க்கத்தை கொண்டு சொல்லணும் இல்லையோ, அதுக்கு அனுமான பிரயோகம் தான் உபயோகமா இருக்கு, தர்க்க சகிதமான அனுமானம். அவன் வந்து சொல்றாரு, ஜெகத்தானது ஜெகத்து சதுச காரணோத்பாத்தியம் காரியத்வா நடாதிபது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சமானது தனக்கு சலக்ஷணமான காரணத்திலிருந்துதான் உண்டானது. ஏன், அது காரியமா இருக்கிறதுனால, கட மாதிரி. ஏன்னா மிருத்துன்றது கடத்திலையும் இருக்கு, மிருத்துலையும் இருக்கே, அதனால தனக்கு சதுரிசமான காரணத்திலிருந்துதான் காரியம்ன்றது உண்டாகும். லோகத்துல பார்க்கிறோம் அதே பிரம்மமானது இந்த பிரபஞ்சத்துக்கு சதுரகமா இல்லை, அதுவோ சுத்தமானது. ஆனால் இதுவோ பிரகிருதியோ மூணு காரணத்தோட கூடிய, மூணு குணத்தோட கூடியது, பிரபஞ்சமும் அப்படிப்பட்டது. அதனால இவைகளுக்குள்ளதான் காரியகாரண பாவம்ன்றதை ஒத்துக்கலாம். இப்போ பிரம்மமோ சதுரகம்னு, அதே பிரகிருதியோ சதுரகமா இருக்கு, அதனால அசதிருஷமான பிரம்மத்திலிருந்து இவைகள் உண்டாகல. பிரம்மமானது பிரம்ம விஸ்வகாரணம், பிரம்மமானது பிரபஞ்சத்துக்கு காரணம் இல்லை. ஏன், விலக்ஷணத்வா அப்படி இல்லவா சொல்ற, இது பூர்வபக்ஷியினுடைய யுக்தி. அதுக்கு சமாதானம் சொல்லணும். இது பாஷ்யகாரன் வந்து திருவள்ளம், அதாவது சூத்திரகார திருவள்ளம், லோகத்துல தலட்சணமா இருக்கிறவைகளுக்குள்ளதான் காரிய காரண பாவம் எங்கேயாவது எல்லா இடத்துல நீ நிரூபிக்க முடியுமா? உன்னால தலட்சணம்ன்றது என்ன அர்த்தம் நீ சொல்ற அப்படின்னு கேக்குற. தலட்சணம் சொன்னாக்கா சாதிருஷ்யம் அர்த்தம், சர்வ பிரகாரேன சாதிருஷ்யம் சொல்றியா, அல்லது ஏனுக்கான அபிப்பிரகாரேன அனைத்து விதத்தினாலையும் சதரிசனமா இருக்கணும்னு நீ சொல்றியா, அல்லது ஏதாவது ஒரு விதத்தினால சதரிசனம் சொல்றியா அப்படின்னு கேட்டுக்கிற. அதுக்கு பதில் நீ எல்லா விதத்தினாலையும் சொன்னேன்னாக்கா நீ சொல்றது உனக்கே அடிபடும். ஏன் அப்படின்னா இப்ப பிரபஞ்சத்துல சேதனம் இருக்கு அச்சேதனம் இருக்கு. நீ அச்சேதனத்தை குறிச்சுவானா பிரகிருதியானது காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். அது சேதனத்தை குறிச்சு அச்சேதனம் எப்படி காரணம் ஆக முடியும்? அச்சேதனத்தை குறிச்சு அச்சேதனம் காரணம் என சரக்ஷணம் சொல்லலாம். ஆனால் சேதனத்தை குறித்து அச்சேதனமானது எப்படி? பிரகிருதி அச்சேதனம், நாம் எல்லாம் சேதனமா இருக்கோம், நமக்கு பிரகிருதி காரணம் இல்லையே, அதுவும் பிரபஞ்சத்துல உள்ள அடக்கினது தானே. சரி, அதுவாது நிச்சயம் நீ சொல்லிட்டு விட்டு போடு, அதுவும் போட்டோம். இப்போ அனைத்து விதத்தினாலும் காரணத்தை சொன்னோம், சாலக்ஷண்யம் அனைத்து விதத்தினாலும் சாலக்ஷண்யம் நீ சொல்லணும். அப்படி பார்த்தா அது உனக்கே இடிக்கும். எப்படி இடிக்கும்? நீ என்ன சொன்ன, மண் இருக்கு கடம் இருக்கு, மண் வந்து கடத்திலையும் மண் இருக்கு, அதனால மண்ணும் கடமை ஒண்ணுதானே, அதனால சலக்ஷண்யம் சாலக்ஷண்யம் இருக்கு, சலக்ஷணமா இருக்கு, சாதிருஷ்யம் இருக்கு, அதனால காரிய காரணம் ஆகும்னு அப்படின்னு அவன் சொன்னான் சாங்கன். அதுக்கு பதில் சொல்ற, அதுவே சொல்ல ஒத்துக்க முடியாது, அதுவே ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது அப்படின்னா சர்வ பிரகாரின காரணத்தும் கிடையாது, சாதிருஷ்யம் இல்லை. ஏன்னா மண்ணு என்ன பண்ணும், அது பிண்டமா இருக்கும், அது உருண்டையா இருக்கும் மண்ணு, அவ்வளவுதான். அதனால என்ன பண்ண முடியும், கடத்து தான் பண்ண முடியும். ஆனா கடம் எப்படி இருக்கும், அது கீழே தொப்ப தொப்ப மாதிரி பெருத்து இருக்கும், மேல வாசல் வாய் குறுகி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இடம்ன்றது. மண்ணுக்கும் அதுக்கும் இந்த சாதிருஷ்யம் போயிடுத்து, சலக்ஷன் இல்லையே. சரி, அட காரணம் காரியமாவது பாருங்க, கடத்தினால என்ன பண்ண முடியும், ஜலத்தை எடுத்துன்னு வர முடியும். ஆனா இந்த மண்ணுனால ஜலத்தை எடுத்துன்னு வர முடியுமா, அது பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லா விதத்தினாலையும் சாலக்ஷன்யன்றது வரவே வராது. அனைத்து விதத்தினாலையும் சாலக்ஷன்யன்றது வருமா? ஏன்னா காரியபூதமான கடம் அதே மாதிரி காரணமா இருக்கக்கூடியது. தங்கம் அதே மாதிரி தங்கம்ன்றோம், ஆபரணம்ன்றோம், காதுல ஆபரணத்தை போட்டுக்கலாம், வெறும் தங்க கட்டி எடுத்து காதல் வச்சுக்க முடியுமோ? அது மாதிரி எதுவுமே இந்த மாதிரி கிடையாது. காரியக்காரண பாவம்ன்றது என்னைக்குமே சர்வாத்தனா சலக்ஷணம், சலக்ஷணமா இருக்கக்கூடியதுதான் வரும். சர்வாத்தனான்னு சொல்லக்கூடாது, சர்வாத்மனா சாலக்ஷன் சொல்ல முடியாது. லோகத்துல அப்படி இல்லை, சாலக்ஷன்யன்றது லோகத்துல சர்வாத்மனா வரவே வராதுங்க, அதன் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதை பார்க்கலாமா? எனக்கு என்ன பிரகாரம், ஏதாவது ஒரு தர்மம் இருக்கட்டமே, ஏதாவது ஒரு தர்மம் இருக்கட்டமே அப்படின்னு சொன்னாக்க அது சித்தசாதனம்னு ஒரு தோஷம். என்ன தோஷம் ஏன் அது அப்படின்னாக்கா, என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு விதத்துல தானே அப்படி பார்த்தாக்க எல்லாமே லோகத்துல திரவியம் தான், பிரபஞ்சமும் திரவியம், பரமாத்மாவும் திரவியம், அதனால திரவியத்தன் இருக்கு, எல்லாம் பதார்த்தம், பரமாத்மாவும் பதார்த்தம், அது மாதிரி பிரபஞ்சமும் பதார்த்தம். அப்ப பதார்த்தத்தும் ஒரு தர்மம், ரெண்டுத்துக்கு ஒண்ணு இருக்கு, சலக்ஷணமா இருக்கு. அது மாதிரி இதுவும் பிரமேயம் அதுவும் பிரமேயம். இப்போ ஏதாவது விதத்தினால சாலக்ஷன் சொன்னீங்கன்னாக்க அது பரமாத்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் கூட இருக்கே, அதனால இந்த சாலக்ஷன் நியமம் இருக்கே அது சலக்ஷணமான வஸ்துக்களுக்குள்ளதான் உண்டாகும் நீ சொல்ல முடியாது, அது சொல்லவே முடியாது. ஏன்னா லோகத்தில் அது மாதிரி நம்ம பார்க்கறது இல்ல, சர்வாத்மனா சாலக்ஷன் வரவே வராது. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லணும் கேட்கிறான், அதுக்கு இவரு நீ அப்படி சொல்லிட்டேன் அவன் என்ன, நம்ம என்ன சொன்னோம், இப்போ சாலக்ஷன்யம் வந்து ஏதாவது ஒரு பிரகாரணத்தினால அது வந்து பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கு திரவியத்துவம், பதார்த்தம், பிரணயத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால காரிய காரணமா வந்துடும் நமக்கு அப்படின்னு நாம சொன்னோம். அதுக்கு அவன் பதில் கேட்கிறான், ஏதோ ஒரு விதத்தினாலேன்னு சொன்னாக்கா அப்ப லோகத்துல நீதி போயிடுமே. என்ன நீதி? மண்ணிலிருந்து தான் ஜடம் உண்டாகிறது, சொர்ணத்திலிருந்து தான் ஆபரணம் உண்டாகிறது, இப்படின்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. லோகத்துல பார்த்துட்டு இருக்கிறதுனால அது விரோதமா போயிடுது. இப்போ இஷ்டத்துக்கு எதுல வந்தாலும் எதுவும் வந்துடும் ஆயிடும். நீ சொன்னாக்கா ஏதோ ஒரு இதனால வச்சுட்டு அவன் சித்தாந்தி அவளை பார்த்து கேட்கலாம், சித்தாந்தியை பார்த்து அவன் கேட்கலாம் சாங்கியம். இந்த மாதிரி ஒரு சொர்ணத்துக்கு சொர்ணம் தான் காரணமா இருக்க முடியும், தடத்துக்கு சந்து நூல் தான் காரணமா இருக்க முடியும். இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாரக்ஷன்ன்றத. அந்த விரோதம் வந்துடும், அது இல்லாம இஷ்டத்துக்கு போயிடும், இஷ்டத்துக்கு போயிடும். இந்த மாதிரி காரிய காரணமாக சொல்ல முடியாது, காரிய காரணமாக சொல்ல முடியாம போயிடும். அதனால அது வந்து விரோதமா போயிடுமே. லோகத்துல நம்ம பார்க்கறது எந்த நியத்தி இருக்கோ அந்த நியத்திக்கு விரோதம் வந்துடும் ஆக்ஷேபிக்கணும். அதுக்கு இப்ப பதில் சொல்லி ஆகணும். அதனால நீ வந்து ஏனகேனாபி பிரகாரேன்னு சொல்ல முடியாது. அதனால நீத காரணத்தும் ஒத்துண்டுதான் இருக்கணும். ஏன் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவன் சொன்னாக்கா அதுக்கு நம்ம பதில் பதில் ஏன்னா அவன் கேட்கறது ஒரு அழகான கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து கடத்தை பார்த்தோம்னாக்கா கடத்துல மண்ணுன்னு ஒரு ஞானம் வருது. இந்த கடகமானது மண்மயமா இருக்கு, இந்த ஆபரணமானது சொர்ணமயமா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் வர தோன்றும். அந்த பிரச்சனை ஞானம் இருக்கு, அது இருக்கு, அதான் இங்க மூல காரணம் சாதிருஷ்யம்ன்றதுக்கு. அதே இந்த லோகத்தை பார்க்கறது எல்லாம் இது பரமாத்மா கிட்டேன்னு வந்ததுன்னு நமக்கு ஞானம் இல்லையே. அந்த பரமாத்மாவனுடைய குணத்தையோ சுபாவத்தையோ ரூபத்தையோ காட்டக்கூடியது என்ன இருக்கு இங்க? ஒண்ணுமே இல்லையே. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? அதனால சாலக்ஷன்னு இல்லையே, பிரச்சனை இல்லையே. அதனால காரிய காரண பாவம்ன்றது தலக்ஷணங்களுக்குள்ளதான் வரும். இடத்தை பார்த்தா மிருத்தம் ஞானம், படத்தை பார்த்தாக்கா தந்தம் ஞானம், அது மாதிரி சொர்ணத்தை பார்த்தாக்கா ஆபரணத்தை பார்த்தா சொர்ணம்ன்ற ஞானம், இந்த மாதிரி லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு விரோதம் வந்துடும், அதுக்குன்னு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் சாங்கியன். அதுக்கு பதில் சொல்ற இவரு, அது நீ சொன்னேன்னாக்கா அதுல கூட உனக்கு விரோதம் இருக்கு, எங்கேயுமே நியமாவும் என்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா விலட்சணமா இருக்கிற வஸ்துக்கள்ல இருந்து கூட இந்த காரியம் உண்டாகிறது. நம்ம ஊர்லாம் எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியாது. இந்த தேன்னா பெரிய மரத்துல அதெல்லாம் தேன் கூடு கட்டிருக்கோம். அந்த தேன் கூடு கட்டுற கொல்லியோ இந்த தேன் அடை இருக்கும். முதலாக இதெல்லாம் தேனியெல்லாம் விரட்டிடுவா, அதெல்லாம் விரட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, பார்த்துருக்கேன் கிராமங்கள்ல. அதுக்கப்புறம் அந்த தேன் அடை இருக்கும், அதை அப்படியே புழிஞ்சி தேன் எடுத்துருவா, அந்த அடையை கீழே போட்டு வச்சிருப்பா தேன் அடைன்னு வாது. அந்த தேன் அடையில கிருமிகள்லாம் உற்பத்தி ஆகுது, கிருமிகள்லாம். இப்போ தேனடையில இருந்து எப்படி கிருமிகள் உற்பத்தி ஆச்சு? ஏன்னா அதுவும் அச்சேதனம், அச்சேதனமான தேனடையிலிருந்து இந்த கிருமி எப்படி உற்பத்தி ஆச்சு? சேதனம். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு, நம்ம மாட்டு கொட்டாறு கொல்லியோ, மாட்டு கொட்டால மாடு வந்து சாணி போட்டுடும், அந்த சாணியை வந்து பசுமாடா இருந்ததுன்னா நம்மளாம் உபயோகப்படுத்திக்கிறோம். இல்லைன்னா பெரியவாள் என்ன பண்ணுவாரு கிராமங்கள்லாம், நம்ம வைத்திய காலத்திலேயே பண்ணி பார்த்துருவோம், எங்க அம்மா எல்லாம் பண்றக்கா. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கக்கா விரட்டு தட்டுவா, விரட்டு தட்டுவா, விரட்டு தட்டுவா, விரட்டு தட்டத்தை அது நல்லா உழந்தனும் சரியா போயிடும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த சாணி அப்படியே போட்டு போயிடுவோம், சாணி அப்படியே போட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்ச காலத்துல அந்த சாணியில கைய வச்சிட கூடாது, உள்ளுக்குள்ள கொஞ்சம் பச்சையா இருக்கும், வெளியில கொஞ்சம் காஞ்சிருக்கும், அதை வச்சு தேர் உண்டாயிருமா. கோமையாத்து வெஸ்திகாதி உற்பத்தி கதம் அப்படின்னு கேட்கிறாரு பாஷ்யக்காரர். இது சாட்சாத்தா அவள் எல்லாம் பார்த்ததா, அதாவது இந்த சாணி இருக்கே அதுல இருந்து இது உண்டாயிடும், வெஸ்திகம் தேன், இது தேல் உண்டாயிடும். சேதம் உற்பத்தி ஆகிறது. இப்ப அச்சேதனமான ஒரு அச்சேதனமான என் கிரகணி சொல்றா, நான் பாத்திருக்கேன் எங்க காத்தெல்லாம் வந்திருக்கு, பாத்திரம் மாடு இருந்தது, அதனால மூணாவது பாத்திர மாடு, அந்த மாட்டுல இருந்து வர்ற இந்த கோமை அரிசிய சாணி அதுல இருந்து தேல் வருது. கோமை என்னன்னு எல்லாம் பேசுவோம், கோமையத்தை கொண்டு வா, கோமயத்தை கொண்டு வானாக்கா அது கோமை என்ன சாணி தான் பேர், கோமை என்ன சாணி, கோமூத்திரத்தை தான் கோமை என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கோம், கோமையம் கிடைச்சதா கோமயம் கிடைச்சதான்னு கிடையாது, கோமையன்றது சாணி, கோமூத்திரன்றது தான் இந்த பஞ்சகவியம், அது சாணியும் சேர்ப்பா, கோமயம் கொண்டு வானாக்கா கோமூத்திர சேர்ப்பை சொல்லிட்டு இருக்கா, அது தவறு போட்டோம். அதனால இந்த மாதிரி உண்டாடுறது. இப்ப உங்களுடைய சாலக்ஷணி இப்ப எங்க பத்தி அச்சேதனமான தேனடை மாக்ஷிகம் சொல்றாரு. அதே மாதிரி அச்சேதனமான கோமயம், இந்த அச்சேதனமான கோமயத்திலிருந்து கோமயத்திலிருந்து தேர் உண்டாருது, அச்சேதனமான மாக்ஷிகத்திலிருந்து கிருமிகள் உண்டாருது, அதெல்லாம் எப்படி உண்டாச்சு? இப்ப சாலக்ஷணி இல்லையே, எங்க சாலக்ஷண்யன்றது இல்லைன்னாக்க நீ உன்னால என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி ஹேது வியவஸ்தைன்றது உன்னால சொல்ல முடியாது, ஹேது வியவஸ்தை எங்கேயுமே யாராலையும் சொல்ல முடியாது, இது இப்படிதான் அது அப்படிதான் சொல்ல முடியாது, அதனால நீ சொல்றது தவறு. அதனால இந்த நாங்க சொல்றது எப்படி தெரியுமா, நாங்களும் சாலக்ஷணம் தான் ஒத்துருக்கோம், எங்களுக்கும் சாலக்ஷணம் இருக்கு. இப்ப இது வந்து அங்க திருப்பி கேள்வி கேட்கிற, இது வந்து சொல்லிட்டு நியமம் சொல்ல முடியாது, சாலக்ஷண்யம் நியமம் சொல்ல முடியாது, விலட்சணமான வஸ்துக்களுக்குள்ள கூட காரிய காரணபாவம் இருக்கு, இது இருக்குது, அதனால அதுலாம் எப்படி கிருமி உண்டாருது, அதனால அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேள்வி கேட்டான், இவரு நீ அதான் பதில், ஏன்னா நீ சலக்ஷணமா இருக்கதான் வரும் நீ சொன்ன, அது அனைகாந்திகமா எழுதுது, அதனால இங்க இந்த ஹேது வியவஸ்தைக்கு நீ சொன்னே குணங்கள் சமமா இருக்கு, நீ சொன்ன மூணு குணங்கள் சத்ரஜஸ்தமமயமான குணங்கள் அது சமமா இருக்கிறதுனால காரிய காரண பாவம் அப்படின்னு நீ சொன்னியே, அது எல்லா இடத்துலயும் இல்ல, எல்லா இடத்துலயும் காரிய காரண பாவத்தை ஒன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, சில இடத்துல வேறுபட்டு இருக்கலாம், அதெல்லாம் இருக்கே அப்படின்னு சமாதானம் சார். அது மட்டும் இல்லாம அப்ப உடனே அவன் கேக்குறான், சரி இப்போ நீங்களும் சத்தாரியவாதிகள், சாங்கியனும் சத்தாரியவாதி, நாவலும் சத்தாரியவாதிகள், ரெண்டு பேரும் சத்தாரியவாதிகள், ஆனால் சாங்கியன் என்ன சொன்னான், சத்ரஜஸ்தம ரூபமா இருக்கக்கூடிய பிரகிருதி அதிலிருந்து சத்ரஜஸ்தமோ ரூபமான பிரதி பிரபஞ்சம் உண்டாகிறது, அதனால அவருக்கு சத்தாரியவாதம் சரியா போயிடுச்சு. ஆனால் என்னோட பார்த்து அவன் கேட்கிறான், உங்க சத்தாரியவாதம் பிரம்மத்திலிருந்து உண்டாகுதுன்னு சொல்லணும், பிரம்மமோ பிரபஞ்சத்தை காட்டிலும் விலட்சணமானது, விலட்சணமான பிரம்மத்திலிருந்து விலட்சணமான பிரபஞ்சம் உண்டாகுதுன்னு சொன்னாக்க சத்தாரியவாதம் போயிடுது. ஏன்னா நீ சொன்னீங்கயோ கோமயத்திலிருந்து பிரஸ்திகம் உண்டாகிறது, மாக்ஷிகத்திலிருந்து இது உண்டாகிறது, கிருமி உண்டாகிறது, அதனால அச்சேதனத்திலிருந்து சேதனம் உண்டாகிறது, இங்க சாலக்ஷணம் இல்லை, அதனால அதுக்குதான் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம், பிரம்மமும் இந்த பிரபஞ்சமும் வேற வேறதான், அப்ப சத்காரியவாதம் உனக்கு போயிடுச்சே, அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சுவாமி என்ன சொல்ற, சூத்திரக்காரர் சொல்லிட்டே இருக்கேன், சூத்திரக்காரரே கேட்கிற அசதி என்ன மாத்திரத்தான், அது கிடையாது, நீ நேம நீ சொல்ல பார்த்த சாலக்ஷண்யமா இருந்து சாலக்ஷண்யத்திலிருந்துதான் காரிய காரண பாவம் வரும், சலக்ஷணமான வஸ்துலிருந்துதான் ஒரு சலக்ஷணமான காரியம் உண்டாகும், நீ நியமம் சொன்ன அந்த நியமத்தை தான் நாங்க கண்டனம் பண்றோம், அதுதான் கண்டனம் பண்றோம், சர்வாத்தனா நாங்க வந்து சாலக்ஷண்யம் இல்லவே இல்லையே நாங்க சொல்ல மாட்டோம், சாலக்ஷண்யம் இல்லையே நாங்க சொல்ல மாட்டோம், சாலக்ஷண்யம் உண்டு. அப்போ எப்படி அது அப்படின்னு சொல்லச்சே அதுக்கு அழகான உதாரணம் உத்தம சுவாமி சொல்ற, உத்தம சுவாமி எம்ப அழகான உதாரணம் சொல்ற, இந்த காரியகாரண பாவமானது சாரூக்கியம் வைரூக்கியம் ரெண்டு விதமா இருக்கும், சாரூக்கியம் வைரூக்கியம் சாரூக்கியம்னா என்ன அர்த்தம், ஒரே ரூபமா இருக்கிறது, பலக்ஷணம். இன்னொன்னு விரூபம், வேற வேற ரூபமா இருக்கிறது. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, மண்ணில் இருந்து ஜடம் உண்டாகிறது, இது சாரூக்கியம். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய என்ன தர்மம் இருக்கோ, மிருத்து, அதெல்லாம் அப்படியே ஜடத்துல இருக்கு. தங்கத்துல இருக்கக்கூடியது ஆபரணத்துல இருக்கு, அதனால இது சரூபம், சாரூக்கியம். வைரூப்பியம்னா என்ன அர்த்தம்னாக்க, காரியமும் காரணமும் வேறுபட்டு போறது. அதுக்கு உதாரணம் சொல்ற, பால் இருக்கும், பால்ல இருந்து தயிர் உண்டாது. இந்த பால் மதுரமா இருக்குது, தயிர்ன்றது அது வேற ருச்சி, பால்ன்றது வேற ருச்சி. அந்த தயிரில இருந்து அந்த ஏடு எடுத்து போடுறோம், அந்த ஏட்ல இருந்து ஏடு ஒரு ருசியா இருக்கு, தயிர் ஒரு ருசியா இருக்கு, பால் ஒரு ருசியா இருக்கு. அந்த ஏட்ல இருந்து வெண்ணெய் வருது, அந்த வெண்ணெய் ஒரு ருசி, ஏடு வேற ருசி. வெண்ணெயில இருந்து நெய் உண்டாருது, அந்த நெய் வேற ருசி, இது வேற ருசி. எத்தனை, ஒரே காரணம் பால். அந்த பால்ல இருந்து எத்தனை வருது, தயிர் வந்தது. தயிருக்கும் மோருக்கும் எவ்வளவு வித்தியாசம், அந்த ஏடுக்கும் வெண்ணைக்கும் எவ்வளவு வித்தியாசம், வெண்ணைக்கும் நெய்யுக்கும் எவ்வளவு வித்தியாசம், நெய்யுக்கும் பாலுக்கும் எப்படி வித்தியாசம் பாத்துக்கோங்க. அதனால வைலட்சண்யம் இருக்கு. அதனால இந்த காரியகாரண பாவமானது லோகத்துல விதவிதமா இருக்கு. அந்த விதவிதத்தை அத்தனையுமே சரூபமா சொல்லணும். அந்த சரூபம் சொல்றதுன்றது நாங்க விரோதம் சொல்லல. எங்களுடைய சித்தாந்தம் நாங்க என்ன சொல்லிடுறோம் தெரியுமோ, எல்லா வஸ்துக்களிலேயும் எம்பெருமான் பூந்துட்டு இருக்கான், எல்லாம் உள்ள பூந்துட்டு இருக்கான், அவன் இல்லாம எந்த காரியமும் உற்பத்தி ஆகாது. அது எப்படி வரும் அப்படின்னாக்கா, உள்ளுக்குள்ள சூக்மமா பெருமாள் அந்தரியாமையா இந்த இடத்துல இருக்கான். பிரச்சனை சொன்ன பாருங்க, சூக்மமா இருக்கக்கூடிய சேதனாச்சேதன விசிஷ்டனான பரமாத்மா காரணம், சூழமா இருக்கக்கூடிய சேதனாச்சேதனங்களுடைய அதோட விலட்சணமா இருக்கக்கூடிய பரமாத்மா காரியம். எல்லா இடத்திலையும் அந்தந்த அவஸ்தையில எம்பெருமான் உள்ள வந்துட்டே இருக்கான். இதுல எம்பெருமானுக்கு காரியத்துவம் கிடையாது, எம்பெருமானுக்கு காரியத்துவன்றது கிடையாது. எம்பெருமானுக்கு எப்பொழுதும் காரியத்துவம் என்ன, அவனே காரியமா மாறமாட்டான், அவனுக்கு விகாரமே கிடையாது, அவன் ஒரே மாதிரி இருப்பான் எம்பெருமான். ஆனால் இந்த பிரபஞ்சம் இருக்கே விசேஷணங்களாக இருக்கக்கூடியது, விசேஷன விசிஷ்ட ஞானத்துல விசேஷ ஞானம் தான் காரணம். அந்த விசேஷணன்றது என்னது, அச்சேதனம், சேத்தனம். இவைகளிடத்துல விகாரம் வருது. அச்சேதனமான வஸ்துக்கள்லாம் பிரகிருதி, அவைகளுக்கெல்லாம் சுரூப விகாரம். சேதனத்துக்கிட்ட சுரூப விகாரம் இல்லை, சுபாவ விகாரம். அது கூட சரீர சம்பந்தம், இந்த சரீரம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சரீரமானது மாறி மாறி போறது, சரீர அனுகுணமாக அவனுக்கு ஞானம் சங்கோஜ விகாசம் வருது. அதுதான் இல்லை, அப்படி ஆயிடுது. இந்த இடத்துல பிரபஞ்சமானது பரமாத்மா கிட்ட இருந்து உற்பத்தி ஆகுது. அப்படி சொன்னாக்க, இப்ப பரமாத்மா எல்லா உள்ளயும் பெருமாள் இருக்கான் அப்படின்னு நீ சொல்லிட்ட, எல்லாத்துக்குள்ளயும் பெருமாள் இருக்கான்னு சொல்லிட்டேன்னாக்க, அப்ப லோகத்துல இருக்கிற தோஷம் எல்லாம் பெருமாளுக்கு வந்துருமே, பெருமாளுக்கு வந்துருமே. அது எப்படி வரும் உனக்கு, அப்ப பெருமாள் தோஷம் வந்துருக்கனாக்க, பரம சுத்தனா இருக்கக்கூடிய பகவானுக்கு ஹேய பிரச்சனைகளான பெருமாளுக்கு ஹேயங்களே வந்துருச்சோம்னு நீ சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னா, ரொம்ப சுலபம். இப்போ நாம இருக்கோம், நமக்கு இது ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கோம், நமக்கு இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்பு நான் குழந்தையா இருக்கிட்டு எனக்கு எப்படி இருந்தேன், நானு சிசுன்னு எனக்கு பேர், குழந்தைன்னு பேர். ஏன், இந்த உடம்பானது, இந்த உடம்பானது குழந்தை உடம்பா இருந்தது. அப்போ 5 வயசு ஆச்சு எனக்கு பாலகன் பேர், 15 வயசுல இருந்து வாலிபன் எனக்கு பேர் யுவகன், 30-40 வயசு ஆச்சு அரியாத வயசு பேர், இப்ப 56 வயசுல நான் தாத்தா வயசு. வயசுனாலையும் தாத்தா, ரூபத்தினாலையும் தாத்தா, எனக்கு பேரம் பேத்தி பிறந்தனாலையும் தாத்தா. இப்படி ஒரே உடம்பு தானே, அதுல பாலத்துவம், யுவத்துவம், சரீரத்துவம், எத்தனை தர்மங்கள் வருது. ஆனா இவையெல்லாம் எனக்கா வந்தது, என் உடம்புக்கு தானே வந்தது, எனக்கு வரல. ஆத்மஸ்வரூபத்துக்கு எதுவுமே வரல. வந்ததுலாம் எதுக்கு வந்தது, எல்லாம் அந்த உடம்புக்கு தான் வந்திருக்கு. அதனால தோஷங்கள்னா என்னோ நான் கர்மாதீனமான இந்த உடம்பு சம்பந்தம் இருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கே சரீர தர்மங்களை எனக்கு ஒட்டாதுன்றோம். அப்படி இருக்க எந்த கர்மாவும் இல்லாத குருமானுக்கு இவைகள்லாம் ஒட்டாது, அதனால இது வராது. அந்த கேள்வி வரச்சேதான் இந்த சரீர லட்சணத்தை எந்திரமான சாய்க்கிறேன் திருஷ்டாந்த பாவா அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எந்திரமான் சரீரியா இருக்கான். அப்படி சரீரியா இருக்கிறதுனால இவனுக்கு வந்து இதுதான் திருஷ்டாந்தம். அவன் சரீரியா இருந்தாலும் அவனுக்கு எந்த தோஷமும் ஒற்றதில்லை. அப்படியே சூக்ம சிதஜத் திசிஷ்டம் பிரம்ம காரணம், சூட சிதஜத் திசிஷ்டம் பிரம்ம காரியம். ஆனால் விசிஷ்டமான வஸ்துல விசேஷமான விசிஷ்ட வஸ்துன பிரம்மம் இவைகளோட சேர்ந்த இது, அதுல விசேஷமா இருக்கக்கூடிய சேதனமோ அச்சேதனமோ அவைகளுக்குத்தான் சுரூப விகாரமோ சுபாவ விகாரமோ வரும். அந்த வஸ்துவுக்கு அச்சேதன வஸ்துவுக்கு சுரூப விகாரம் சுபாவ விகாரம் எல்லாம் உண்டு, இந்த சேதன வஸ்துவுக்கு சுபாவ விகாரம் உண்டு, அது வரும். அதனால எந்த கேள்வி வந்தாலும் அனாயாசமா அதுக்கு பதில் சொல்லிடலாம். அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் இல்லை. அது இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது, இந்த அதிகரணத்தினால அத சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகத்தை, விஸ்வம் த்ரைகுண்யவத்வாத் த்ரிகுணதௌதிதம் நாசமாதித்யயுக்தம் சர்வாகாரேன சாம்யம் வசிதபி ந பவேத் கேனசித் சாம்யமிஷ்டம் விஸ்வம் த்ரைகுண்யவத்வா, இந்த பிரபஞ்சமானது மூணு குணத்தோட கூடினது, அதனால த்ரிகுணதஹ உதிதம், மூணு குணங்களை உடைய பிரகிருதி இருக்கே அதிலிருந்து தான் உண்டாச்சு. ஏன்னா ரெண்டுக்கும் சலக்ஷணம் இருக்கு, ரெண்டுக்கும் சமம், ரெண்டும் சமமா இருக்கு. அதனால சலக்ஷணமா இருக்கிறதுனால இந்த மூணு குணத்தை உடைய பிரகிருதியிலிருந்து மூணு குணத்தை உடைய பிரபஞ்சமானது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தர்க்கம். இது சாங்கிய ஸ்மிருதி சொன்ன தர்க்கம். அதனால இதுதான் ஏற்றுக்கணும். அசமா அசமாத் அசமம், பலக்ஷணம் இல்லாம விலக்ஷணமா இருக்கக்கூடிய பிரம்மத்திலிருந்து இந்த பிரபஞ்சமானது உண்டாகாது. ஏன்னா அவன் சர்வஜ்ஞன், இதுவோ அனீஷன், அவன் சர்வேஸ்வரன், இவனோ அனீஸ்வரன், ஈஸ்வரனே இல்லை இவன், ஈஸ்வன் இவன். அதே மாதிரி அவன் வந்து சத்து சங்கல்பன், இவனோ இது, அவன் சுத்தன், இவனோ அப்படிப்பட்டவன் இல்லை. அம்மாரி அவன் சர்வை, இப்படி எவ்வளவு வேறுபாடு, சேதனம் ஒரே சேதனம், ஜீவனும் சேதனம் தான், பரமாத்மாவும் சேதனம் தான். ஆனா இவாளுக்குள்ள எவ்வளவு வேறுபாடு, இவாளுக்குள்ளேயே எவ்வளவு வேறுபாடுனாக்க ஒரு சேதனத்துக்கும் அசேதனத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கும். அப்படி இருக்கிற சேதனாசேதனங்களுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபாடு இருக்கிறதுனால இது அப்படியே அசமமா தான் இருக்கு, விலட்சணமா இருக்கு. விலட்சணமா இருக்கிறதுனால இந்த காரியகாரண பாவம் வரவே வராது. அதனால இந்த பிரம்ம காரணவாதம் தப்பு அப்படின்னு அசைக்க பார்க்கிறான். அப்படி சொன்னாக்க இது அயுத்தம், இந்த முதல் வரியினால பூர்வபக்ஷ சங்கிரகம், இது அயுத்தம். இப்படி சொல்றது பொருத்தமற்றது, அல் பொருத்தமற்றது, பொருந்தாது. ஏன் அப்படின்னா நீ என்ன சொன்ன தர்க்கம் சொன்னையோ அந்த தர்க்கத்துக்கு நான் திருப்பிடுகிறேன். சர்வாகாரியன சாமியம், சர்வாகாரியன சாமியம் நீ ஒத்துக்கிறியா? அனைத்து விதத்தினாலையும் சாமியம் இருக்கு, நீ ஒத்துக்கணும் காரிகாரண பாவத்துல. அந்த மாதிரி லோகத்துல இல்ல. அதுக்கு குமார தேசியம் உதாரணம் சொல்ற, இந்த வந்து பர்வதம் இருக்கு, மலை, பரமாணு இருக்கு. பரமாணுன்றது என்னது? கண்ணுக்கு தெரியாம சூக்ஷமா இருக்கிறது பரமாணுன்றது. பர்வதம்ன்றது எத்தனை, எவ்வளவு பெருசு, பிரம்மாண்டமா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் காரிகாரண பாவம் இருக்குதுன்னு சொல்லணும். சொன்னியானாக்க இப்ப பரமாணுன்றது அதுவும் பதார்த்தம், அந்த பர்வதமும் பதார்த்தம், இத ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்ல முடியுமா? ரெண்டுத்துக்கும் சரிகாரணம் அவன் சொல்லணும். அவன் நையாயகன் சொல்ல போறான் பரமாணுவிலிருந்து பர்வதம் உண்டாருன்னு சொல்ல போறான், அதாவது அல்ப பரிமாணத்திலிருந்து மகப்பரிமாணம் உண்டாருன்னு அவன் சொல்றான். அது பின்னாடி வரும், இரண்டாவது பாகத்துல கண்டனம் பண்ண போறோம். அல்பமான பரிமாணத்தை உடையதிலிருந்து பிரம்மாண்டமான மகத்தான பரிமாணம் பெரிய அளவு உடையது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லணும். அது இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது விதத்துல இருக்கணும், பதார்த்தத்துவம் இருக்கும், சர்வாத்தனா சாமியம் இல்லையே. அதனால நீ வந்து சர்வாத்தனா சாமியம் நீ சொல்றதே தவறு, பிரபஞ்சத்தனா அது எங்கேயுமே கிடையாது. அதனால கொச்சிதபி நபே சர்வாத்தனா சாமியம்ன்றது வராது. ஓம் பட்சத்திலேயே வரேன், மண்ணில இருந்து கடவுள் உண்டாகிறதுனாக்க மண்ணுக்கும் கடத்துக்கும் சர்வாத்தனா சாமியம் இருக்கா? ரூபத்துல வேறுபாடு, தான் பண்ற காரியத்துல வேறுபாடு, விவகாரத்துல வேறுபாடு. கடத்தை பார்த்து மண்ணு யாரும் சொல்றது இல்ல, இது கடம் தான் சொல்றோம். தங்கத்தை பார்த்து தங்கம் யாரும் சொல்றா? இது தோடு, இது மூக்குத்தி, இது சங்கிலி, இது வளையல், அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது தங்க சங்கிலி, இது தங்க வளையல் சொல்றது இல்ல, வளையல் அவ்வளவுதான். இது மோதிரம் இல்லை, என்னன்னா விவகார பேதங்கள்லாம் இருக்கே, அதனாலேயே காரிய காரணமாகவும் இங்க ஒட்டி வரலையே, சாலக்ஷன்யம் வரலையே. இப்படி சாலக்ஷன்யம் வராதனால நீ எப்படி அதை ஏத்துக்க முடியும்? சர்வாத்மனா சாலக்ஷன்யம் வராது, கொஞ்சம் பதவி இல்ல இல்ல. ஏதாவது ஒரு விதத்துல இருந்துட்டு போட்டமே அப்படின்னு சொன்னா கேனசி சாமியம் அது இஷ்டம், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தினால அப்படின்னாக்க அது எங்களுக்கும் இஷ்டம்தான், நாங்களும் அதை ஒத்துன்னு போறோம். நீ சர்வாத்மனான்னு சொல்லச்சேதான் அதை நாங்கள் ஒத்துக்கல. கேனசித்து ஏதாவது ஒரு பிரகாரத்தினால என்னாக்க அது எங்களுக்கும் உண்டு. எப்படி அப்படின்னாக்கா பிரம்மத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதோ இதுவும் பதார்த்தம் அதுவும் பதார்த்தம், இதுக்கு ஏதோ குணம் இருக்கு அதுக்கு ஏதோ குணவத்வம் இருக்கும், இல்லையோ திரவியத்வம் இருக்கு, பதார்த்தத்வம் இருக்கு, பிரமேயத்வம் இருக்கு, எத்தனையோ தர்மங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா இருக்கு. அதை கொண்டு பார்த்தோன்னா ஒத்துன்னு போயிடுறோம். அதனால சாட்சியம் தான் காரியகாரண பாவத்துக்கு நியமம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, நீ ஹேது வியவஸ்தை சொன்னோ இல்லையோ, அதாவது அது மூணு குணம், இது மூணு குணம், மண்ணு கடம் சொன்னையே, அது கூட பக்னா, அது கூட உடைக்கப்பட்டது, பக்னா உடைக்கப்பட்டது, பங்கமா போயிடுச்சு. பக்னா ஹேது வியவஸ்தா என்னது? உச்சித குண சமத்தா, உச்சிதமான குண சமத்துவம் இருக்குதே, ஒரே சமம் சமமான குணங்கள் இருக்குது அப்படி சொன்னீங்க, அதுவே உடஞ்சி போயிடுச்சு, தள்ளப்பட்டது. எங்க கோமயாத்து விருச்சிகாதல், கோமயத்திலிருந்து தேள் உண்டாருது. இது வந்து இத மாதிரி எத்தனை இடத்துல மாக்ஷிகத்திலிருந்து இது உண்டாருக்கு உண்டாகிறது, இதனால உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால தலட்சணமா இருக்கிறதுக்குள்ளத்தான் காரியகாரண பாவம் இல்லையே. சரி அப்படியானாக்க சொக்காரி அவதெல்லாம் போயிடுமே, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போறேன்னு கேட்டாக்க அதுக்கு சொல்ற பிரகிருதி தனு கூத்த ஈசக சூரத்துவம் யாத்தி. பிரகிருதி தனு, இந்த பிரகிருதியை சரீரமாக உடைய ஈசக சர்வேஸ்வரனானவன் சூரத்துவம் யாத்தி. அதான் முதல்ல சூக்ஷமா இருந்தான், இப்ப சூழமா மாறிட்டான். அவன் சுரூபத்துல மாறல, அவன் எப்பொழுதுமே விபு வியாபிச்சுதான் இருக்கான், அவன் சூழமா தான் இருக்கான். அவங்க கிட்ட நம்ம எல்லாம் சூக்ஷமா இருந்தோம், இப்போ சூழமா மாறியாச்சு நாமும், அவ்வளவுதான். அதனால இங்க சாலக்ஷன் இருக்கே சூக்ஷமா இருந்தது சூழமா மாறிடுச்சு. விசிட்ட பிரம்மம், விசிட்டமான பிரம்ம காரணமாக அந்த காரணமாக சொல்லச்சு, இதுல எந்த விரோதமும் நமக்கு வரவே இல்லையே. எந்த விரோதமும் இல்லாத விஷயத்துல நீ வந்து காரண காரிய காரணமே வராது அப்படின்னு நீ சொன்னியே, அதுவே தவறு. பிரகிருதி தனுச்ச ஈசக சூழத்துவம் யாத்தி அடைகிறான், சூழத்துவத்தை அடைகிறான். தனுன்னா உடம்பு, பிரகிருதியை சரீரமாக உடையவன் பிரகிருதி தனு. அவன் ஈசன், ஈஸ்வரன், அவன் ஈஸ்வரன் இருக்கிறதுனாலதான் சர்வன் எந்த அவ அந்தர்யாமியா இருந்து எல்லாத்தையும் காரியம் பண்ணிட்டு இருக்கான், அவன் பிரவர்த்திக்க வைக்கிறான். அதனால இந்த காரியகாரண பாவம் தலட்சணமாவே எங்களுக்கு இருக்கு. சர்க்காரிவாதம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க சித்தாந்தத்துல எந்த விரோதம் வராது. இப்ப சேதனம் அச்சேதனம் எல்லாத்திலையுமே பெருமாள் அந்தர்யாமியா இருக்கான், விசித்தமா இருக்கான், அதனால காரிகாரணமா வந்துருச்சு. இன்னொன்னு, நாங்க சொல்றது தர்மிகிராக பிரமாண அனுகூலமா இருக்கு. தர்மிகிராக பிரமாணம்ன்றது ஸ்ருதி, அந்த ஸ்ருதியானது இப்படிதான் சொல்லிக் கொடுத்திருக்கு. அது அப்படிதான் சொல்லுறது. ஏன்னா சதேவானுப்ராவிஷத்து சதனு பிரவிஷ்ய சத்யத்யாபவத். அவன் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான், சிருஷ்டிச்சுட்டு உள்ள போனான், உள்ள போனன்றவே அச்சேதன வஸ்து உள்ள பூந்தான்னா அவனுக்கு அச்சேதனம் பேரு. சேதன வஸ்து உள்ள பூந்தானாக்கா சேதனம் பேரு. ஏன்னா அவனுக்கு ஆசையம் சராச்சரம் அச்சீக்கிற சரண வங்கத்தை லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அத்தனையும் எந்து அப்படின்னு எல்லாத்தையும் முதலை போடுறான். அதனாலதான் பெருமாள் திரைக்கிரமாவதாரம் எடுத்தானாம். எடுத்து அனைத்து இடத்துலையும் போய் முதல் போட்டு வந்தான் திருவடியினால. என் திருவடி சம்பந்தப்பட்டது அத்தனையும் ஒன்னு கூட எனக்கு மீறி எதுவும் இல்லை. அதுதான் சொல்றது, பிரபாதத்யாமிருதம் திவி பாதோ விஸ்வ பூதானி பிரபாதத்யாமிருதம் திவி அப்படின்றோம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு பாதமா இருக்கு. நீதி பிரபாத் அப்படின்றது நீதி மூணு பாதங்கள் எல்லாமே அந்த இது திவி திலோகம் அப்ராகிருத மண்டலம் நடத்தும். அதனால என்னாச்சு, பிராகிருத மண்டலம் ரொம்ப சின்னது அப்ராகிருத மண்டலத்தை பார்க்கறது. இது ஒரு பாதம் தான், அது மூணு பாதம் முக்கால் பாகம் அப்படின்னு நடத்தும். அதனால எல்லாத்துலயும் அவன் வந்து அடையாளம் பண்ணிட்டு வந்துட்டான். எல்லாம் அவனுடையது. அதனால என்ன எடுத்து இவன் உள்ள போகுது எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதுனால எல்லாம் சலக்ஷணம் தான், சத்தாயவாதத்துக்கு விரோதம் இல்லை. அத்தக சர்வ சோத்தியோபமர்த்த, அதனால சர்க்காரி வாதத்துல விரோதம் பண்ணினா அந்த விரோதமும் போயிடுச்சு. அதே மாதிரி தோஷம் வந்துருமேன்னு சொன்னா அதுதான் சூத்திரார்த்தம் சொல்லிட்டு அதெல்லாம் வந்துடும். உங்களுக்கு தோஷம் வந்துருமேன்னு சொன்னா அப்ப சரீர லட்சணம் சொல்லி எந்திரமானிகள் சரீரமா இருக்கு, சரீரத்துல எத்தனையோ வேறுபாடுகள் வரலாம், அது ஆத்மாவுக்கு ஒட்டவே ஒட்டாது. நாம கர்மாதீனமா அனுபவிச்சுட்டு அந்த மாதிரி அவனுக்கு இல்லை. அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த தோஷமும் சொல்ல முடியாது. இவன் இந்த மாதிரி ஒரு தர்க்கம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை அடிக்கணும்னு பார்த்தான். அப்படி தர்க்கம் பண்ணி சித்தாந்தத்தை அடிக்கணும்னு பார்க்கச்ச அதுவே தவறுன்றத இந்த அதிகரணத்தினால அழகா சாய்க்கிற. அதை இந்த ஸ்லோகத்தினால ஒன்பது சூத்திரங்கள்ல சொன்ன விஷயங்கள் அத்தனையும் இதுல சங்கலனம் பண்ணிட்ட. இன்னொன்னு இவன் தர்க்கம் தர்க்கம் தர்க்கம் தர்க்கம் சொல்லவன். தர்க்கம்ன்றது ஏற்கனவே சொன்ன பாருங்க, தர்க்கம் பிரதிஷ்டம் கிடையாது, நிக்கவே நிக்காது, நிக்கவே நிக்காது. லாஜிக்ன்றது கேவலம் புத்தி சூக்மத்தினால வருதுதான் அது. அதனாலதான் சுவாமி வந்து தர்க்க பாண்டித்தாரி நினைத்ததெல்லாம் சாதிக்கலா இருக்க செய்தான் சொன்னார். ஏன்னா இந்த எனக்கு தேசியம் எத்தனையோ ஸ்ரீசூக்தி சொல்லிருக்கலாம், இந்த ஸ்ரீசூக்தி மாத்திரம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா சொன்ன இடம் பேர்பட்ட இடம் திராட்டிய ஸ்தாபிக்கணும். திராட்டி விபு, விபுவா இருக்கா திராட்டி, திராட்டி உபாயமா இருக்கா, திராட்டி சிருஷ்டிகர்த்தா, பல பிரதாத்திரியவதான், எல்லாத்தையும் சாதிக்கணும். அதுக்குதான் இந்த ஸ்ரீசூக்தி சுவாமி எதுவும் சாதிக்கிறது. தர்க்கவாண்டித்தாலே நினைத்ததெல்லாம் சாதிக்கலாயிருக்க செய்தேனாம் பிரமாணகரணராய் போடுகிறது. எவ்வளவு பெரிய பண்டிதர் சாக்கியன் கிட்ட சண்டை போடத்தே இதை சொல்லல, இந்த வார்த்தையை சாங்கியம் கிட்ட சொல்லச்சே, பௌத்தன் கிட்ட சொல்லச்சே, அத்வைதிகள் சொல்லச்சேனா சொல்லல. ஏகதேசிகள் திராட்டிக்கு திராட்டியினுடைய வைபவத்தை குறைக்க பார்க்கட்டு சுவாமி கோபம் வந்து திராட்டின்னு அவ்வளவு ஆசை. ஏன்னா எல்லாருக்குமே அம்மா கிட்ட தானே ஆசை அதிகம், அப்பாக்க காரியம் வந்து வாங்கிக்கணும், அம்மா கிட்ட பிரீதி, அவ இல்லாம நம்மளால இருக்க முடியாது. என் பொண்ணு விளையாண்டே இருக்கும், கொஞ்ச நாள் கிட்ட உள்ள வந்து பார்த்துருக்கோம் அம்மா உள்ள இருக்காளான்னு. காரணம்னா அம்மா இங்க போயிடக்கூடாது. பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வயசானான்னு என்ன சுவாமியினுடைய திருத்தாய சுவாமியினுடைய சிஷ்யத்தை ஒரு பார்த்துட்டு தான் போனாலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பெருமையா தன் பிள்ளை பேர்பட்டவன் சொல்ல முடியல, சான்றோரனை கேட்ட தாய் அப்படின்றது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் எனும் சொல் அப்படின்னு. என்னதவன் செய்தனை யசோதா, இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு யசோதா பிராட்டியை பத்தி பெரியார் சொன்னாரு. அந்த மாதிரி தாயான்றது சாமானியம் இல்லை. சுவாமியினுடைய தாயா கடைசியில அவங்க சஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதுல அப்புறம் தான் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு பாக்கியம் அவருக்கு. தாயார் வந்து பார்க்கறாங்க, அவ்வளவு அக்ஷர போட்டான்னாக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால பிராட்டி சொல்லிச்சேதான் சுவாமி சாட்சியானதுனால இந்த சீர்சக்தி ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீர்சக்தி எனக்கு. அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா அவ்வளவு அற்புதமான சீர்சக்தி. அதனால தர்க்கம்ன்றது பிரதிஷ்டம் இல்லை, பிரமாணத்தை கொண்டுதான் அதை அடிக்கணும். சுவாமி எதையும் சாதிச்சிருவார், ஆனா பிரமாணமே எனக்கு இருக்கே அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இந்த சாங்கியம் சொல்ற தர்க்கம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சாமானிய தர்க்கம். நம்ம சூத்திரகாரருக்கு முன்னாடி, எந்திரமானாருக்கு முன்னாடி, சிவபிரகாசருக்கு முன்னாடியோ, தேசியனுக்கு முன்னாடியோ எல்லாம் சாமானியமான தர்க்கங்கள் பூஜை திருடுவாய்வா. ஆனா இந்த ஸ்லோகத்துல சுவாமி சங்கரேஷ் சொல்லிருக்கேன், விஸ்வம் த்ரைகுண்யவத்வான் த்ரிகுணத உதிதம் நாசமாதித்யயுக்தம் சர்வாகாரேண சாம்யம் உஜிதபி நபவேத் கேனசி சாம்யமிஷ்டம் பக்னா ஹேது வ்யவஸ்தோஜித குணசமத ஓமயாத்திகாதோ தூளத்தம் யாதி சேஷஹ பிரகிருதி தனுரத சர்வச்சோத்யோபமர்தஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.